புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா. செல்லக்கிழி என்னை குளிப்பிக்க வேண்டும், சேலை தலைப்பில் துவட்டிட வேண்டும், கல்லு சீலை போல நீ நிற்க வேண்டும், கண்கள் பார்த்து தலை வார வேண்டும், நீ வந்து இலை போட வேண்டும், நான் வந்து பரிமா சொல்லவா. கற்பனைகள் வளர்த்தேன் தவித்தேன்.